ಗಣಪತಿಯೇ ಬರುವಾಯ್ ಅರುಳ್ವಾಯ್ ಗಣಪತಿಯೇ ಬರುವಾಯ್. மனமொழி மீயாலே தினம் உன்னை துதிக்க மனமொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க மங்கள இசை எந்த நாவினில் உதிக்க மங்கள இசை எந்த நாவினில் உதிக்க கணபதியே வருவாய். ஏழு சுரங்களில் நான் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட ஏழு சுரங்களில் நான் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட கரணியில் யாவரும் புகழ்ந்து கொண்டாட கணபதியே வருவாய். தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க தொனியும் மணியன கணீரன் தொலிக்க துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க தொனியும் மணியன கணீரன் ரொலிக்க ஊக்குக நல்லிசை உள்ளம் கழிக்க உண்மை ஞானம் செல்வம் கொழிக்க கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய்.